ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಹರಿಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಂಭಾಂ ನಾತಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋನಿತ್ಯವಚ್ಯತಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಗ್ಮವ್ಯಾಮೋಹತಸಹಿತರಾಣಿ ತೃಣಾಯಮೇಣೇ ಅಸ್ಮದ್ಗುರೋದ್ ಭಗವತೋ ಚರೈಕಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪತ್ಯೇ ಇನ್ನಮುದಂ ವೂಟ್ಟಿಹೇನ್ ಇಂಗೇ ವಾಪ ಹಿಂಗಿಳಿಯೇ ತಿನ್ನರಂಗಂ ಪಾಳವಳ್ಳ ಸೀರ್ಪೆರುಮಾಳ್ பொன்னம் சிலைசே நுதலியர்வே சேரலர்ஹோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. சிவபதியான பகவான் திரிவேங்கிரமுடியான் உட என்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே அப்படின்ற இப்பேற்பட்ட ஆச்சரியமான அந்த பிரபந்தத்தை பதிகத்தை அனுபவித்துட்டு வரும் குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் மன்னன். அந்த பாசுரங்களில் ஒவ்வொரு பிரார்த்தனையாக பண்ணிட்டு வரேர். செண்பக மரமாயிருப்பேனே அப்படின்னு, செண்பகமாய் நிற்கும் திருவுடையேனாவேனே அப்படின்னு. செண்பக மரமாக இருந்தா அங்க வந்து வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு வந்து அந்த மரத்து மேல உக்காரும். அதனால பாகவதர்கள், திருமலையில இருக்கிற அத்தனை ஜீவர்களும் எல்லாமே பாகவதர்கள் தான். அப்படி இல்லைன்னாலும் புஷ்பத்தை பறிச்சு பெருமாள் திருவடியில சேர்ப்பா, அதனால அதுவும் பெரிய போக்கியம் அப்படின்னு இருந்தேர். ஆனா மனுஷா தன்னுடைய அலங்காரத்துக்காக அந்த புஷ்பத்தை பறிச்சுட்டு போனா என்ன ஆறுது அப்படின்றதுக்காக, தம்பகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே அப்படின்னு, ஒன்னுத்துக்கும் உதவி இல்லாத ஒரு முள் பதராக இருந்துட்டு போறேன், அப்ப யாரும் பறிச்சுக்க முடியாது இல்லையா அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்றேர். ஆனாலும் பெருமாள் சொல்றேர், யாராவது நாளைக்கு வந்து இன்னும் முள் புதரா இருக்கே, திருமலையில நிறைய பேர் பக்தர்கள்லாம் வரா, அதனால இதெல்லாம் கிளீன் பண்ணிடுவோன்னு வேரோட எடுத்து எல்லாத்தையும் கீழே போட்டா என்ன பண்றது. அப்போ அதுக்கு அடுத்த பாசுரத்தில் சுவாமி ஆறாம் பாசுரத்தில் ஆழ்வார் பிரார்த்தனை பண்றேர். மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலொடும் ஆடலவையாதறியேன் தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னனைய பொற்குவடாம் அரும் தவத்தனாவேனே அப்படின்னு. மின்னணைய நுண்ணிடையார் அப்படின்னு, மின்னல் போலே சிறுத்த இடை கொண்ட இடையார், நுண் அப்படின்னா சூக்ஷ்மமான சிறுத்த சின்ன இடைகள் கொண்ட அந்த ஊர்வசி மேனகைகள், அப்பேற்பட்ட அழகிகளா இருக்கா அவா. அன்னவரதம் எப்பயுமே பாடலுடும் ஆடலவை அப்படின்னு பாடல் ஆடலுமாக இருக்கிற அந்த சொர்க்க போகம் ஆதரியேன், எனக்கு வேண்டாம் வேண்டாம்னா நான் அங்க போமாட்டேன் அப்படின்னு அர்த்தம் மட்டும் இல்லை, என் மனசு கூட அங்க போகாது, ஆதரிக்கவே மாட்டேன். சில பேர் என்னன்னா போக மாட்டேன் ஆனா மனசு அலைப்பாயம் என்ன, அந்த மனசு கூட போகாது, அதை நான் விரும்பவே மாட்டேன். அப்ப வேற என்ன அப்படின்னா, தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள், அந்த திருவேங்கடமலையிலே அந்த வண்டுகள்லாம் கிரீங்காரம் பண்ணிட்டு ஹரி ஹரி ஹரின்னு சொல்ற மாதிரி, தென்னத்தென அப்படின்னு, தென்னவென அப்படின்னு, தென்னத்தென்னத்தென அப்படின்னு அது சொல்றது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் இருக்கிற அப்பேற்பட்ட திருமலையிலே அன்னனைய பொற்குவடாம் அப்படின்னு, அப்படிப்பட்ட திருமலையிலே கல்பாறையாக அந்த சிக்கரத்தில் ஒரு கல் மலையாக பெரிய பாறை பேத்தெல்லாம் எடுக்க முடியாது, அவ்வளோ பெருசாக ஒரு பாறையாக நான் இருந்துட்டு போறேன். அரும் தவத்தனாவேனே, அதுவே பெரிய தபசு அப்படின்னு. அங்க வந்து தம்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேன், நிக்கிறதே ஒரு தவம் அப்படின்னு. இங்க கல்லா இருந்தனா அப்ப எப்பயுமே நிக்க வேண்டியதுதான் அங்க, அதனால அருண் தவத்தனாவேன், அப்பேற்பட்ட தவம் செய்தவனா இருக்கேன் அப்படின்னு. என்னன்னா கூட்டிலிருந்து கிளி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்றதே அப்படின்னா, திவ்ய தேசத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுமே என்னன்னா பெருமாளை பத்தி தானே கானம் பாடிட்டு இருக்கு. அவா பாடுற கானமும் ஆட்டமும் எனக்கு வேண்டாம், சொர்க்கலோகத்தில் இருக்கிறது. ஆனா இங்களோ ஹரிதாசர்களான வண்டுகள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு இங்க இருக்கா இல்லையா, இவாள்லாமே யாருன்னா பரம பாகவதோத்தமர்கள், எப்பேற்பட்ட ஜென்ம சுகிருதமோ அந்த திருமலையிலே வந்து இருக்கக்கூடிய வாசம் கிடைச்சிது. அந்த வாசம் மனுஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்தாவரமாக இருந்தாலும் பசுபக்ஷிகளாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, திவ்ய தேச வாசம் பண்ற பசுபக்ஷியா இருந்தா கூட அது பாக்யம், அது நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்றதுனாலே அந்த வண்டுகள் இருக்கிற அப்பேற்பட்ட இடத்திலே திருமலையிலே நான் ஒரு கல்லாகவாது இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஆச்சரியமா இங்க வந்து வியாக்கியானம் சுவாமி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது ஆறாம் பாட்டில் மின் நினைய நுண்ணிடையார் அப்படிங்கும் பொழுது செண்பக மரம் போலே தம்பகம் ஸ்பசனிய அன்றாகிலும், அப்பேற்பட்ட செண்பக மரம் போலே தம்பக மரம் வந்து ஸ்பிருஹணியம் இல்லை, ஆனாலும் அதிகார பேதத்தாலே எந்த வஸ்துவையும் ஒரு வியக்திகளுக்கு அபேட்சிதமாயிருக்க கடவதிலே அப்படின்னு அதிகார பேதம் அங்க வரா இல்லையா. அங்க வந்து இன்னைக்கு ஒரு நான் ஒரு சேர்மன் அப்படின்னு இருக்கிறவா, திடீர்னு பார்த்து என்ன இங்கெல்லாம் முள் புதரெல்லாம் இருக்கே இதெல்லாம் எல்லாம் எடுத்துருங்கோ அப்படின்வா, அதனால அபேட்சித்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடும். அதனால தம்பகத்தையும் கொண்டு போவார் சிலர் உண்டாக கூடுமோ என்று பார்த்து பேர்க்கவும் பெறாவே அப்படின்னு, பேர்க்கவே முடியாத இந்த விருட்சத்தை கூட யாராவது எடுத்து போயிடுவார், பேர்க்கவே முடியாத அப்பேற்பட்ட மண்ணுமா போலே ஸ்தாவர பிரதிஷ்டிதையாக இருக்கக்கூட ஜென்மத்தை பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்தாவரமாக ஒரு கல்லாக பேர்க்கவே முடியாத ஒரு பெரிய கல்லு மலை, மலையே பார்த்தேன்னா மலையிலே சில இடத்துல கல்மலையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு போகணும், திருமலையிலே ஏக தேசமாக இருந்து விட வேண்டும் என்கிறார் அப்படின்னு திருமலையிலே இங்கேயே இருந்துட வேண்டும், அதை யாரும் எடுத்து தூக்கி கூட போட முடியாத அளவுக்கு பெரிய பாறையாக இருந்துட்டா அப்ப திருமலையிலே ஏக தேசமாக நம்ம இங்கேயே இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கலாம் அது போரும் அப்படிங்கிறா போலே அப்படிங்கிற பூர்வார்த்தத்திலே எல்லா பாசனங்களிலும் முதல் இரண்டு வரி பூர்வார்த்தத்திலே சொர்க்கபோகங்களை வெறுக்கிறார் அப்படின்னு வெறுக்கிறார், சொர்க்கபோகங்கள்லாம் எனக்கு தேவையே கிடையாது என்று. ஊர்வசி மேனகா பரிகணத்தைகளான அப்சரசுகள் சங்கீத ரசங்களையும் நர்த்தன வைகரிகளையும் காட்டி ஆகர்ஷிக்கும் இடத்தில் என்னுடைய நெஞ்சு செல்ல பெறுகிறாதில்லை என்கிறார் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த ஊர்வசி மேனகாலெல்லாம் ஆச்சரியமாக நர்த்தனம் மாறக்கூடிய இடத்தில் எல்லாரையும் ஆகர்ஷிக்கும் இடத்திலே என்னுடைய நெஞ்சு செல்லவே செல்லாது, என்னுடைய மனசு கூட போகாது, நான் போக மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில இடத்துக்கெல்லாம் அவளுக்கு போகணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் யாராவது தப்பாக நினைச்சுப்பாளோ அப்படின்வா, ஆனால் இவருக்கு அப்படி கூட ஆசை கூட கிடையாது, அப்படி என் நெஞ்சே அங்கே செல்லவே செல்லாது அப்படின்னு. அப்போ மின்னுடைய நுண்ணுடையார் அப்படின்னா மேரு மந்திர சமான்ய மத்தியமாய் அப்படின்னு மேரு மந்திர பர்வத்தங்கள்லாம் எப்படி பிரகாசமாக இருக்கோ அப்பேற்பட்ட ஒளியோட இருக்கிற சூக்மமான மெல்லிடை கொண்டவர்கள் என்னுமா போலே என்றிக்கே மின்னிரடையான ஊர்வசியும் மேனகையும் அவர்களுடைய சங்கீதம் கேட்க நர்த்தனமும் காண ஆசைப்பட உடையேன் அல்லேன் அப்படின்னு அந்த காது கண்ணு பெரும் பகவான் எது கொடுத்திருக்கார், அந்த நர்த்தனத்தை பார்க்கவும் அவ பாடுற பாட்டும் கேட்கவா கிடையவே கிடையாது. அப்ப என்ன பின்ன எது தண்ணில் ஆசை எனில் அந்த இதுதான் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா உத்தரார்த்தத்திலே அவருடைய ஆசையை சொல்லுகிறார் அப்படின்னு உத்தரார்த்தத்தில் அடுத்த ரெண்டு வரியிலே அந்த பாசுரங்களில் எனக்கு ஆழ்வாருக்கு என்ன ஆசைன்னா தென்னா தென்னாவென்று வண்டுமர்கள் திருவேங்கடத்து என்றும் நம்மாழ்வார் அருளி செய்தபடியே, நம்மாழ்வார் பாசுரத்தில் அருளி செய்தபடியே திருமலையிலே தென்னா தென்னாவென்று வண்டு மரல் அப்படின்னு வண்டுகள்லாம் இருக்கும், அதனால தென்னா தென்னாவென்று வண்டு திரள்கள் இசைப்பாடும் அத்திருமலையிலே அப்படிப்பட்ட கிரீங்காரம் பண்ணிண்டு பகவன் நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிற அப்பேற்பட்ட பரம பாகவதர்களாம் அந்த பாகவதோத்தவர்களால் வண்டுகள் அந்த இசை கேட்கவும் அந்த வண்டுகளை காணவும் என்றோ நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அந்த இசை கேட்க என்ன கேட்கணும் அப்படின்னா அந்த கிரீங்காரம் பண்ணக்கூடிய வண்டுகள் கிரீங்காரம் பண்ணக்கூடிய இசையையும் அந்த பாகவதர்களையும் அந்த வண்டுகளையும் பார்க்கணும் அவ்வளவுதான், வேற எதுக்கு, பெருமாளை சேவிக்கணும் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பாகவதர்களை சேவிச்சாலே போறோம். திருமலையில மழையானாலும் வெயிலானாலும் அத்தனை மணி நேரம் நின்று பெருமாளை சேவிச்சே தீரணும் அப்படின்னு கோவிந்தா கோவிந்தான்னு பரம உற்சாகத்தோட நின்று காத்துண்டு பெருமாளை சேவிக்கிறாளே அப்பேற்பட்ட பரம பாகவதர்களை நம் கண்ணால சேவிச்சாலே போருமாம், அதுவே பெரிய பலன் அனுகிரகம், அதுவே பெரிய தபஸ் அப்படிங்கிற. என்னுடைய காதுக்கும் கண்ணுக்கும் இவை இருந்து இனி ஒரு நரகமும் தேடி போக வேண்டுமோ என்கிறார் அப்படின்னு இப்பேற்பட்ட விஷயத்தை காணவும் கேட்கவும் இப்பேற்பட்ட இந்த திருமலை இருக்க, இது தவிர நான் வேற எங்க போனாலும் அது நரக்கமே. அப்படின்னா நரக்கத்துக்கு போய் யாரா போவாளா அப்படின்றது. அப்ப சொர்க்கமே நரக்கம் தான். சுவாமி தேசிகனும் அந்த வந்து சொல்ற பரமபத சோபானத்தில் சொர்க்கமும் நரக்கம் தான். ஏன்னா நரக்கம் கூட பரவாயில்லன்னு சில பேர் சொல்றா. ஏன்னா நரக்கத்துல போய் இருக்கிற பண்ண பாவங்களுக்கு எல்லாம் அங்க போறோம், அந்த பாவங்களுக்காக நிறைய அனுபவிக்கிறோம், பனிஷ்மெண்ட் கொடுக்கறா, அதுக்கப்புறம் வந்து புதுசா இருக்கும். அப்படின்னா நம்ம பண்ண பாவத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம், அனுபவிச்சுட்டு இப்ப புதுசா நம்ம வந்திருக்கோம், இப்ப எந்த பாவமும் பண்ணாம. ஆனா இந்த சொர்க்கம் எப்படின்னா, பல புண்ணியங்கள் பண்ணி அதை என்ன பண்றோம்னா, அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக அங்க போய் பண்ண புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு வந்துடுறோம். இப்ப ஒண்ணும் இல்லாத நிக்கிறோம், என்னடா கோடி ரூபாய் சம்பாதிச்சு எங்கடானா எல்லாம் சீட்டாடி வித்துட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும், இவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும், இப்படி பண்ணிட்டேன்னு. அதுதான் சொர்க்கம். அத்தனை புண்ணியங்கள் பண்ணியும் அங்க போய் பானம் பண்ணி இந்த ஸ்திரீகளுடைய ஆட்டத்தை பார்த்து, அங்க ரம்பா உருவசைகளை பார்த்து, எல்லாத்தையும் பண்ண புண்ணிய பலன் அத்தனையும் விட்டுட்டு வந்துடுறோம். அது எவ்வளவு இது கஷ்டம். ஆனா இங்கேயோ பாவம் பண்ணியிருக்கலாம், எல்லாரும் பாவம் பண்ணுவா, ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு, நான் பண்ண பாவத்துக்கு எல்லாம் நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன், இனிமேது நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு வந்தா அது எப்படி இருக்கு. அதனால நரக்கமே கூட மேலு. அதனால மற்ற எந்த திருமலையில விட்டு வேற இடத்துல அப்படின்னா, பகவான் இல்லாத இடத்துல எந்த போக்கியத்துக்காக போறது அத்தனையுமே நரக்கம்தான். அப்படின்றதுனால என்னுடைய காதுக்கும் கண்ணுக்கும் இவை இறைக்கும் போது இனியொரு நரகமும் தேடி போக வேண்டுமோ அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பொன் அப்படிங்கும் பொழுது ஸ்பிருகணீயமான அப்பேற்பட்ட குவடு பர்வத சிகரம் அதுவாக ஜனிமிக்கும் வேண்டும் அப்படின்னு, அருமையான தபஸையுடையனாக வேண்டும் என்கிறார் அப்படின்னு. இதுவே பெரிய தபஸாக, ஒரு குவடு பர்வதம் அப்படின்னு பெரிய ஒரு கல்லாக, அதுவும் பர்வதம் அப்படின்னு கல் மலையாக இருக்கணும். சின்ன கல்லா இருந்தா எடுத்து தூக்கி போட்டுருவா, எடுத்து போய் வீடு கட்டுறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவா, அப்படி இருக்கக்கூடாது. பெரிய பர்வதம் போலே இருக்கிற, பேர்க்கவே முடியாத அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அது வந்து ஒண்ணுமே தெரியாதுன்னு இல்லை, அந்த கல்லாக திருமலையிலே இருக்கிற கல்லுமே என்னன்னா அதுவுமே அப்ராகிருத்தம் தான் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்திலே சொல்லும் பொழுது, மண்டபங்கள்லாம் மாமணி மண்டபங்கள்லாம் பார்த்தா அதெல்லாமே சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மண்டபத்துக்கே வந்து அதுவே சர்வஜம், சர்வ ஞானமும் சைத்தன்யம் உண்டு, அதுக்கு அதுக்கு ஞானம் உண்டு. அப்படின்னா அவளே நித்தியசூரிகள் தான். அந்த கம்பமாகவும் அந்த மண்டபமாகவும் இருந்து பெருமாள் அந்த வைகுண்டத்தில் பெருமாள் ஏழனும் அப்படின்னு அப்படி அவளா அந்த மாதிரி தன்னை மாத்திக்க முடியும். அத்தனை முக்தாத்மாக்களும் நித்தியசூரிகளும் தன்னை எப்படி வேணா பெருமாளுக்கு கைங்கரியத்துக்கு தகுந்த மாதிரி அவ மாத்திக்கலாம். அதனால அது சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரிதான் திருமலையில இருக்கிற கல் கூட அப்படிதான். அவர் என்ன பெருமாள் ஏழச்சா ஒரு நாள் அங்க வந்து எழுத மாட்டேறா, இல்ல பாகவதோத்தபர்கள்லாம் கொஞ்சம் தான் உட்காந்து வந்து உட்காந்து அங்க வந்து ஏதாவது சாப்பிடணுமோ அப்படி இருக்கலாம், அங்க இருக்கலாம், இல்ல அங்க பஜனை பாடுறதுக்கு வந்து கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்க வரலாம், அப்படி அந்த மாதிரி இருக்கணும் அப்படி. அதுல ஒரு பெரிய ஆச்சாரியர் திருப்பதியில இருக்கிற ஒரு மகான் திருமலையில வந்து பெருமாளை சேவிக்கும் பொழுது அவர் அந்த கோவில் யானையை பாக்குறார். இந்த கோவில் யானை சுவாமி தேசிகனே தயாசதகத்துல ஒரு கோவில் யானையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஏன்னா திருஷ்டேபி துர்பலதியம் தமனேபி திருப்தம் ஸ்நாத்வாபி தூளி ரசிகம் பஜனேபி பீமம் பத்வாகிருஹாண விஷசைலபதேர்தயே மாம் த்வத்வாரணம் ஸ்வயமனுக்கிரக சிங்கலாபிஹி அப்படின்னு அந்த யானையை வந்து காலில் கட்டி போட்டு அவன் வச்சிடறான். எங்கேயோ காட்டில் சுத்தின்னு இருக்க யானையை கூட்டு வந்து கோவிலுக்கு வந்து உபயோகப்படுத்துறான். அந்த செங்கிலி கட்டான் இல்லையா, அந்த சங்கிலி தான் தயையா, அந்த மாதிரி என்னை கட்டி போட்டுறேன். ஏன்னா என் மனசு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றலாம் நினைக்க மாட்டேங்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் வரமாட்டேங்கிறது. ஆனால் அந்த யானை ஆசைப்படலை, ஆனாலும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால் அதை ஒருத்தன் வந்து அதை பிடிச்சிட்டு வந்து அதை கட்டி போட்டுடுறானோ அப்படி எனக்கு வந்து இந்த கைங்கரியத்தை கொடுக்க நான் எனக்கு அதை புரியாட்டாலும் என்னை நீ வந்து இப்படி கட்டி போட்டு என்னை வச்சுக்கோ அப்படி நீ கட்டி போட்டால் அதுதான் தயை, அந்த சங்கிலி தான் தயை அப்படிங்கிற. அப்போ வந்து ஏன்னா யானையும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா மூணு சொல்ற வித்தியாசமே இல்லைன்றது. என்னன்னா ஸ்நாத்மாபி தூளி ரசிக்கும் பஜனேபி பீமம் அப்படின்னு இருக்கிற மண்ணெல்லாம் குளிப்பாட்டினா கூட எடுத்து எடுத்து போட்டுக்குமோ, நம்மளும் என்னதான் பெருமாள் வந்து நம்மளுடைய பாபத்தை போக்கினாலும் நம்ம திருப்பி திருப்பி பாவங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி அதுக்கு தன்னுடைய பலம் தெரியாது, ஆனால் அதே மாதிரி அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அது யாரையுமே மதிக்காது, நம்மளும் அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கெல்லாம் யார் குருவோ அவாளையே நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி இருக்கும். அதுலாம் நம்ம எப்படி இருக்க வேண்டும், பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க வேண்டும்ன்றது அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நம்மளை பெருமாள் தான் அப்படி கட்டி வச்சுக்கணும், ஒரு யானையை போய் இப்படி வச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரி என்னையும் அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆசைப்படுறார். அந்த மாதிரி ஒரு அந்த கோவில் யானை என்ன பண்ணித்தான், அவர் அந்த பார்த்துட்டே அந்த திருமலையில் வரும்பொழுது ஒரு பெரிய கல், அதுக்கு வந்து ஒரு அரிக்கும் இல்லையா, அப்போ அதனால எப்படி நம்மளை அந்த தும்பிக்கை எட்டாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது அப்படியே அந்த கல்லில் சாஞ்சிட்டு அப்படியே அது உரசித்தான், அந்த சொரிஞ்சிக்கிற மாதிரி அது உரசித்தான். அப்போ தான் அவர் நினைச்சாராம், ஒருவேளை குலசேகர ஆழ்வார் இதுக்கு தான் ஆசைப்பட்டாரோ என்னவோ. அப்பேற்பட்ட பெரிய கல்லாக இருந்தா என்னன்னா, அந்த கோவிலில் அந்த கஜேந்திரனாச்சே அந்த யானை, அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய யானை வந்து தன்னை வந்து சொரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இந்த கருவியாக ஒரு உபயோகப்படுத்துறதுனாலே அந்த மாதிரி இருப்பேனோ. அப்படி பெரியவாள்லாம் அந்த திருமலையில ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும் அந்த ஆழ்வார்கள் அனுபவித்ததையே தான் அப்படி அவ்வளவு அனுபவிச்சு ஆழ்வார்கள் அந்த மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல திவ்ய தேசத்துக்கு பெருமாளுக்கு மங்களாசாசனமும் உண்டு, பெருமாளுக்கு மங்களாசாசனம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த உள்ள பிரதேசத்தையும் குருஹூர் சடகோபன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு போது ஆழ்வார் சொல்லும் போதே அந்த மலைகள் சோலைகள் அதெல்லாம் சொல்லுவார். ஆனா திருவேங்கட மலைன்னு வரும்பொழுது எல்லாத்துக்கும் அப்பேற்பட்ட நதிகளுக்கும் புஷ்கரணிக்கும் அங்க இருக்கிற பசு பக்ஷி மரம் கல் எல்லாத்துக்கும் மங்களாசாசனம் பண்ணிட்டு, ஏன்னா இந்த மலையில இருக்கிறதே சீவைக்குண்டத்தில் இருக்கிற மாதிரிதான் பிரத்யட்சமான பரமபதம் அப்படின்னு அந்த மாதிரி பெரியவா அப்படி அனுபவிச்சு இது பண்ணிருக்கான். அப்ப வந்து ஆடலுடன் பாடலுடன் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து நான் விரும்ப மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா அங்க சொர்க்கபோகத்துல. அப்ப பாடல் அப்படின்றது கேட்கறதுக்கு, ஆடல் அப்படின்றது பார்க்கறதுக்கு. அதனால வந்து என்னன்னா, இந்த பக்தர்களை பார்க்கவும் அவ சொல்ல அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்கவும் அதுவே அது, அதனால இந்த இடத்துல நான் கல்லாக இருப்பேன் அப்படின்னு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அப்படி இருந்தார். தன்னுடைய சரித்திரத்துல எடுத்து பார்த்தன்னா அவர் அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமர்கள், எல்லா பாகவதா வந்தா அவருக்கு ரொம்ப ஆசையா ராஜ்யத்துல உட்காந்து அவளுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி பேசிகிட்டே இருப்பார். எந்த பாகவதா அதுவும் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்துட்டா திருமலையிலேருந்து வந்துட்டான்னு தெரிஞ்சா, அந்த கர்நாடக தேசத்துல சேரக்குளத்துல இருந்தார் அவர் ராஜாவா, அவளோட மணிக்கணக்கில் பேசுவேறாம், அப்படி கதறுவேறா, ஆஹா பெருமாளை சேவிச்சேரா, அங்க உற்சவங்கள்லாம் எப்படி நடக்கிறது, என்னென்னலாம் பண்றா, எப்படிலாம் அனுபவிக்கிறான்னு கேட்டுட்டே இருப்பேறாம். இந்த மந்திரிகளுக்கெல்லாம் இது பிடிக்கல, என்னடா இது இப்படி இருந்தா ஆழ்வார் என்ன பண்றது. அப்ப ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்சே இவர் அதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற எண்ணத்துல இவ பாகவதாள் மேல ஒரு ஏதாவது ஒரு நிந்தைய போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஆழ்வாருக்கு இவாளை வந்து பிடிக்காம போயிடணுன்றதுக்காக பல தங்கத்தை வந்து பாகவதா கிட்ட கொடுத்துட்டு இவா தான் திருடிட்டா அப்படின்னு சொல்லலாம்னு பழியை எடுத்துட்டாலும் பழியை போட்டா அந்த பழி. அப்ப ராஜ்யசபையில அவள்லாம் வந்து பாகவதோத்தமர்கள்லாம் நிக்கிறா, இப்ப ராஜா இவர் தானே வந்து சொல்லணும், எடுத்து அவளை ஜெயில போடுறோம் என்னவோ, இனிமேது அப்புறம் அவர் அப்படி நம்பினவா இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு அந்த எண்ணம் வந்துடும் இல்லையா, இனிமேது இவாளோட வச்சுக்கூடாதுன்ற அளவுக்கு காக்கிடணும்னு பண்ணிட்டா மந்திரிகள்லாம். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல எல்லாம் விஷ பாம்பு கொண்டு வந்து சத்தியம் பண்ணுவா, அது கடிச்சு அந்த விஷ ஏறி செத்து போயிட்டாருன்னா அப்ப அவன் அந்த தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்ப ஆழ்வார் என்ன பண்ணான், பெரிய விஷ பாம்பு கொண்டு வா அப்படின்னா, கொண்டு வந்தவொடனே என்ன பண்ண, தன் கையை வைக்க போனான், இவா அந்த மாதிரி தப்பே பண்ணியிருக்க மாட்டா, ஒருவேளை அப்படி இவாதான் அது திருடிந்தான்னா அப்போ அந்த விஷம் எனக்கு ஏறட்டும் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அதை பார்த்தவுடனே மந்திரிகள்லாம் ஓடி வந்து காலில் விழுந்து, நாங்கள் தான் தப்பு பண்ணோம், ராஜ்யத்துக்கு நீங்கள் சமயத்தை ஒதுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுவோமே தவிர எந்த ஒரு இதில் பண்ணலை, அவ மேலே பண்ணணும்னு இதில் இல்லை, எங்க க்ஷமிச்சிடணும் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுங்கிற அவரே கையை வைக்க போனேர் அப்படி அதை பார்த்து இருக்க முடியல அவளால். அப்புறம் ராஜா நினைச்சாரான், அப்படியா அப்படின்னா ராஜ்யத்துக்கு இந்த ஒருவேளை நம்ம சமயம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோமோ என்னவோ அப்படின்னு தன்னுடைய குமாரரை கூப்பிட்டு அவருக்கு அந்த ராஜ்யத்தை இது விஷயத்தெல்லாம் சொல்லி தர்மத்தெல்லாம் எடுத்து சொல்லி எப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவரை சிம்ஹாசனத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி உடனே வந்த பாகவதர்களோட நானும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறேன்னு வந்துட்டேறான். அப்படி ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வாருக்கு பெருமாள் திருமொழி மொத்தம் பார்த்தோன்னா நிறைய ரங்கநாதனுக்கே மங்களாசாசனம் இருக்கும். என்ன அப்படின்னா, ராமர்னா பிராணம் அவருக்கு, நித்திய ரசிகர் அப்படின்னால ஸ்ரீராமாயணத்திலே நித்திய ரசிகரான ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். ராமாயணத்துல வந்து ராவண யுத்தம் அப்படின்னா இவர் வந்து சைன்யத்தெல்லாம் எடுங்க எல்லாம் போலாம் அப்படின்னு கிளம்பினாராம், அப்பேற்பட்டவர் இவர். அதுக்கப்புறம் பெருமாள் சொப்னத்துல வந்து யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருத்துப்பா நீ கவலைப்படாதன்னு ஒன்றுதான் திரும்பினார் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆழ்வார் ராமர்னா அவ்வளவு பிராணம், அந்த ராமர் ஆராதித்த பெருமாள் அப்படின்றதுனால ரங்கநாதன் மேல பரம அபிமானம், பரம பக்தி அவருக்கு. எப்படி பெரியாழ்வார் தன்னுடைய பெண் பிள்ளை பெண் ஆன ஆண்டாள் ரங்கநாதனோட கல்யாணம் நடந்தது அப்படின்றது உலக பிரசித்தம், அதே போல குலசேகராழ்வாருடைய பெண்ணும் ரங்கநாதனோடே கல்யாணம் நடந்தது. அது வந்து சேரகுலவல்லி தாயார் அப்படின்னு. இன்னைக்கும் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பார்த்தா ரங்கநாதர் சேரகுலவல்லி தாயாரோடே சேர்ந்து புறப்பாடு நடக்கும். அப்படி அந்த சேர்த்தி அங்க ரங்கநாதனுக்கு தாயாரோடே சேர்த்தி உண்டு, பங்குனி உத்தரம், அப்புறம் உறையூர் நாச்சியாரோட சேர்த்தி, அந்த மாதிரி இதுல வந்து ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சேரகுலவல்லி தாயாரோட சேர்த்தி. அது இல்லாமல் ஆழ்வாருக்கு தெரியும் பிற்காலத்தில் அப்படி எல்லாம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது எல்லா பெருமாளும் அனுபவிச்சாலும் அந்த பிரபத்தீன்ற பாசுரம் திருமலையிலே கொடுத்தார். அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரும் அப்போ ஏற்பட்ட ரங்கநாத பக்தர், ராமர் பக்தர், ஆனால் எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாவேனு திருமலையே கடறேர்னா அவருக்கும் அந்த காலத்திலே தெரிஞ்சிருத்து. ஒருவேளை இப்போ சுவாமி தேசிகன் காலத்தில் ரங்கநாதர் வந்து அந்தந்த ஊருக்கு போனார், இந்த முகலாயர் ராஜ்யத்தில் வந்த கஷ்டத்துக்காக ரங்கநாதனை எல்ல பண்ணிட்டு திருமலைக்கு போனார், கொஞ்ச நாள் திருமலையில் இருந்தார் அவர். அப்போ திருமலையில் எப்படி இருந்திருக்கும், திருவேங்கடமுடியானையும் ரங்கநாதனையும் சேவிக்கிறதே பாக்கியம், ரெண்டு பேரும் சேர்ந்து சேவிக்கிறதுனா எப்படி இருந்திருக்கும். அதனால் இவரும் வந்துட்டேர்னா அவருக்கு பிடிச்ச தெய்வமும் வந்துட்டேர், திருவேங்கடமுடியான் ஏற்கனவே கேட்கவே வேண்டாம். அப்போ அது எப்பேற்பட்ட மலையாக இருக்கும் அந்த திருமலை, அதனால தான் அங்கே இப்படி ஒரு கல்லாக இருக்கேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அதே போல சுவாமி ராமானுஜருடைய எப்படி இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணார் அப்படின்றும் நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம். கல்பாறையாக இருந்து எப்படி ராமானுஜர் கைங்கரியம் அப்படின்னா, சுவாமி திருமலை நம்பிகள் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய சாரத்தை விசேஷ அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வந்தார் ராமானுஜருக்கும் எம்பாருக்கும். அப்ப ராமானுஜர் வந்து நான் மலையில இருக்க மாட்டேன் அப்படின்னு கீழ்த்திருப்பதிலே தான் இருந்தார். அதனால டெய்லி தினமும் திருமலை நம்பிகள் கார்த்தால திருவாராதனம்லாம் அங்கே வந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு, மந்திரபுஷ்ப கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு திருப்பி இங்கே வருவார். இவருக்கு எல்லாம் காலக்ஷேபம் சொல்லிட்டு திருப்பி ராத்திரி போவார். ஆனால் அவருக்கு ஒரு கஷ்டம், மாத்தியானிக்க காலத்தில் திருவாராதனத்தில் நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு. எப்படி பாருங்க, நம்மளாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெருமாளை சேவிச்சா, திருவேங்கடமுடியான சேவிச்சா சந்தோஷம்னா, அவர் கார்த்தால சாயங்காலம் ரெண்டு வேலை பண்ணுறாரு, ஆனால் மத்தியானம் விட்டு போச்சே அப்படின்னு நினைக்கிறாராம். அப்போ பெருமாள் சொன்னேராம், காலக்ஷேபம் ரொம்ப முக்கியம், அதனால நானே அங்கே வரேன், நீர் ஏன் கவலைப்படுறேன். மறுநாள் சாயங்காலம் கீழே வந்து மத்தியானம் வந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏன்னா எதிர வந்து பாஷ்யக்கார் உட்கார்ந்துட்டு இருக்கார், அவருக்கு பின்னாடி இருந்து அப்படியே தரிசனம் கொடுத்தாராம் திருமலை நம்பிகள். இப்படி இப்படி சட்டுன்னு பார்த்தா ஒரு வாசனை வருது ஆச்சரியமா, பச்சைக்கற்பூர வாசனை, குங்குமப்பூ, அப்பேற்பட்ட இந்த வாசனைலாம் பார்த்தா இது கர்ப்பகிரகத்தில் வரக்கூடிய வாசனை இங்கே இருக்கே அப்படின்னு அப்படி எட்டி பார்த்தேன்னா திருவேங்கடமுடியான் சாட்சாத் அங்கே பிரத்யட்சமானேராம். ஆஹா, திருவேங்கடமுடியான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பாருங்க அப்படின்னு உடனே பாஷ்யக்கார் எம்பார் இப்படி திரும்பி பார்த்தா அங்கே பெருமாள் இல்லை. ஒருவேளை இது பிரம்மதானோ அப்படின்னு நேர போய் அங்கே போய் கிட்ட பார்த்தனா ஒரு பெரிய பாறாங்கல் மேலே தன்னுடைய ரெண்டு திருவடியும் தெரிஞ்சிருக்கு, அங்கே பதிஞ்சிருக்கு, அவள் பெருமாள் அங்கே வந்தேர் அப்படின்னு அந்த கல்லையே பிரதிஷ்ட பண்ணேறாம். திருவடி இருக்கிறது கீழ் திருப்பதிக்கிட்டேருந்து கீழே நம்ம மேலே போகும்போது முதல்ல அந்த சன்னதி வரும், பெரிய கல்லில் ரெண்டு திருவடி, பெருமாளுடைய திருவடி, அதை சேவிச்சுட்டு தான் எல்லாம் மலை ஏறுவான். அதை பாஷ்யக்காரே அங்கே பிரதிஷ்ட பண்ணார். அப்படியே இருக்கட்டும், பகவானுடைய திருவடி என்ன அவர் காட்டினதே அதான சர்மஸ்லோகம், அதை மேலே வந்து சேவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கீழே சேவிச்சிடலாம், ஏன்னா வர முடியாத வாழ்க்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு கீழ் திருப்பதியில் கீழே அடிவாரத்தில் அதை பிரதிஷ்ட பண்ணார். அப்படி கல்லாக இருந்து, கல்லாக இருந்து பெருமாளுடைய திருவடியை அங்கே பிரதிஷ்ட பண்ண கைங்கரியத்தை ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ணார் அப்படின்னு. இது அனந்தாழ்வாருடைய அவர் எழுதின அந்த சரித்திரத்தில் வெங்கடாச்சல இதிகாச மகாத்தியம், அதில் வந்து இந்தனுடைய அந்த விசேஷ கதைகள்லாம் இதெல்லாம் அங்கே இருக்கு. அப்போ ஏற்பட்ட சரித்திரங்கள், பெருமாள் எப்படிலாம் அனுகிரகம் பண்ணேர் அப்படின்றதெல்லாம் அதில் எழுதியிருக்கார். அப்போ ஏற்பட்ட இந்த பாசுரம் ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணா போலே, மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலொடும் ஆடலவையாதறியேன் தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடாம் அரும் தவத்தனாவேனே அப்படின்னு பெருமாளை திருவேங்கடமுடியானை பிரார்த்தித்திண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.